கவிதை பேசி கை தட்டுதே, ஆசை முள் குத்துதே, அருகில் போனால் தேன் சொட்டுதே, பறவையாய் திரிந்தவள் போல் தரையிலே விழுகிறே, இரவிலும் பகலிலும் தொடரும் நினைவிலே கரைகிறே, காற்று நீயாக வீச பேசுது, அருவம் கொஞ்சம் பேசுது, பதிலாய் எதை பேசிட தெரியாமல் நான் கூச்சம் கொஞ்சம் கேக்குது, ஏக்கம் கொஞ்சம் கேக்குது, உயிரோரை கேட்டிட தருவேனே நான் அன்பு மழையோ நீதானே, என் வேகம் பூச எதை நான் பேச கலைந்து